மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து. ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன். அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு? பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கண்ணா. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து காத்து மழை காத்து. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. ஒயிலாக தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன? தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன? தென்றல் பட்டு ஆடும் போட்டு அள்ளி வந்த ஆசா என்ன? ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து என்னென்னமோ ஆகி போச்சு. குளிரில் ஓடுது மனசு, மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. வாசம் வச்சா பாலுக்குள்ள நெய்ய வச்சா, பூவுக்குள்ள வாசம் வச்சா பாலுக்குள்ள நெய்ய வச்சா, கண்ணுக்குள்ள என்ன வச்சா பொங்குதடி ஏன் மனசு? கண்ணுக்குள்ள என்ன வச்சா பொங்குதடி ஏன் மனசு? பார்த்த கண்ணு சொக்கி சொக்கி மயக்கம் போடுற வயசு. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. ஒயிலாக மயிலாடும் மலை போல மனம் பாடும், மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து.